ஆசைகள் நினைவு ஆனதே உதயம் ஆகிறேன் இனிமையாகவே சொர்க்க வாசலின் படிகள் ஏறினேன் சுகமும் கோடிகள் அடைந்து வாழ்கிறேன் ஆழம் தேடிடும் மீன்களை போலே நீல கடலிலே நீந்தி போகிறேன் சிவப்பு கம்பளம் சிரித்து அழைக்குதே மலர்கள் கூட்டமும் தலையை ஆட்டுதே பக்கங்கள் எல்லாம் பச்சை கொடி காட்டி வெற்றி பிரதிபலிக்கிறே போகிறேன் சிவப்பு காம்